தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியதே. தங்க நிலா ஒன்று என் மனதை கிள்ளியதே. தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியதே. தங்க நிலா ஒன்று என் மனதை கிள்ளியதே. அந்த ஓசோன் தாண்டி வந்து ஒரு ஒளி துளி பேசியது. இனி எல்லாம் காதலாயும் என்னை கொண்டால் இந்த யுகம் வந்து காதல் சொல்லியதே. தங்க நிலா ஒன்று என் மனதை கிள்ளியதே. வீசி வரும் தென்றலை கிழித்து ஆடைகள் நெய்து தருவேனே. பூத்து நிற்கும் பூக்களை செதுக்கி காலடி செய்து தருவேனே. வானவில்லில் ஒரு நிறம் பிரித்து உதட்டுக்கு சாயம் தருவேனே. மின்ன தரும் மொழியினை உருக்கி வளையலம் செய்து தருவேனே. என் இதயம் சிறகாச்சு, என் இளமை நிஜமாச்சு. என் இதயம் சிறகாச்சு, என் இளமை நிஜமாச்சு. நீ வா என் அரிசிய பூவே வா. நீ வா என் அழகிய தீவே வா. தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியதே. தங்க நிலா ஒன்று என் மனதை கிள்ளியதே. காற்று பிடித்து வானத்தில் ஏறி நிலவை திறந்தேன் நீ தெரிந்தாய். மேகம் உடைத்து மெதுவாய் பார்த்தேன் துளியாய் அதிலே நீ தெரிந்தாய். புல்லை எரித்து சாம்பல் விதைத்தேன் பூவாய் அதிலே நீ முளைத்தாய். கடலை பிடித்து அலைகள் வடித்தேன் உரைகள் முழுதும் நீ தெரிந்தாய். நீ கேட்டால் போதுமடி என் உயிரை பரிசடிப்பேன். நீ கேட்டால் போதுமடி என் உயிரை பரிசளிப்பேன். நீ வா நீ வா என் அரிசிய பூவே வா. நீ வா நீ வா என் அழகிய தீவே வா. தாஜ்மஹால் ஒன்று வந்து காதல் சொல்லியதே. தங்க நிலா ஒன்று என் மனதை கிள்ளியதே. அந்த ஓசோன் தாண்டி வந்து ஒரு ஒளி துளி பேசியதே. இனி எல்லாம் காதல் என்னை கொண்டு